கண்களோ இன்னும் தேடும் நெஞ்சமோ நினைவை மறைக்கும் புதடெல்லாம் உன்னை வேறுக்கும் உள்ளமோ உயிராய் நினைக்கும் இந்த மாற்றம் என்னை தாக்கும் எந்தன் பூவில் நன்றூறி போகும் தெரிவோமே என்னும் சொல்லின் வலி என்னை உயிரோடு கீழும் அழுதேனே என் அன்பே அறிவாய் எந்த நெஞ்சே வாழ்க்கைதான் என்னில் கொள்ளுமோ கண்களோ நினைவை மறைக்கும் புதடெல்லாம் உன்னை வேறுக்கும் உள்ளமோ உயிராய் நினைக்கும் இந்த மாற்றம் என்ன